సమంతం సత్వత్సం శివరాసం యది పరివనహం దేశికం సంశయామి వేదాంత లక్ష్మణ మునింద కృపాత్త బోధం తత్పాదయత్న సరసీరిత భృంగరాజం త్రయ్యంత యుగ్మగత భూరి పరిశ్రమంతం శ్రీరంగ లక్ష్మణ మునిం చరణం ప్రపద్యే శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశికాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే వేదాంతరామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే నిఖమాంత మహాదేశికాజ నమః శ్రీమతే భగవతే బాష్యహారాయ మహాదేశికాజ నమః శ్రీమతే విపులభూషణ మహాదేశికాజ నమః శ్రీరంగనాయకీ నమః శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణిపాదికాభ్యాం నమః శ్రీతరంగమగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్యగేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి శ్రీమతే నిహమాంత మహాదేశికాయ నమః స్వామి దేశికనుడియ పాదుగా సహస్రం அத சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கிய விசேஷம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதுகாரும் 23 பத்ததிகள் இந்த பாதுகாச சகசிரத்தை அனுபவிச்சிருக்கோம். பிரபாவ பத்ததியிலிருந்து சேஷ பத்ததி பர்யந்தம் அற்புதமா ஆதிசேஷனே பாதுகையாக இருந்து அனுகிரகிக்கிறார். சென்றா குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றபடி பார்த்து சர்வமும் எல்லாம் விதமான அநேகமான கைங்கரியங்களும் தானே செய்ய வேண்டும் என்ற கைங்கர பிரீதியினாலே அவரே பாதுகையாக இருந்து எல்லா கைங்கரியம் பண்றார் அப்படின்னு சேஷபத்திலே சுவாமி தேசிகன் விசேஷமா அனுகிரகம் பண்ணார். இன்றைய தினம் பிராப்தமான பத்ததி துவந்த பத்ததி. பிரபத்தியே பாதுகா ரூபம் பிரணவசிய கலாத்வயம் ஓதமிதமிதம் யஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம். இது பிரதம ஸ்லோகம். இந்த பாதுகை ரூபம் எப்படி இருக்குன்னா பிரணவத்தினுடைய ரூபம் போல இருக்கு, இரண்டு பாகமா இருக்குன்னு சாய்க்க எல்லாம் ரெண்டு ரெண்டு விஷயமாவே இந்த பத்ததில சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சுட்டு வர்றார். பிரணவம் பிரணவத்திலே முக்கிய விஷயம் என்னன்னா பிரணவத்தில் வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கு. அதுல அகாரம்னு ஒரு எழுத்து, உக்காரம்னு இன்னொரு எழுத்து, மகாரம்னு இன்னொரு எழுத்து இருக்கு. இதுல அகாரம் அப்படின்ற எழுத்தானது பெருமாளை குறிக்கும் சொல்லா இருக்கு. உக்காரமானது பிராட்டி சப்தத்தை குறிக்கும் சொல், ஸ்ரீ சப்தத்தை குறிக்கும் சொல்லா இருக்கு. இந்த பாதுகைகள் எப்பொழுதும் பிரியாமல் இரண்டாகவே இருப்பதை பற்றி இந்த பத்ததியிலே சுவாமி தேசிகன் அற்புதமான வர்ணனை கொடுக்கிறார். இந்த இரண்டையும் நாம் சேவிக்கும் போது பிரணவத்தினுடைய அகார உக்காரம் போல இருக்கு, அதுதான் பிரணவத்தினுடைய ஓம்காரத்தை ரெண்டு சேர்ந்திருக்கிறது அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த இரட்டையை நான் பிரபத்தியே பாதுகா ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரணவசிய காலாத்வயம் பிரணவத்தின் மூலமா இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை இரட்டையை நான் சேவிக்கிறேன், நான் நம்புகிறேன், சேவிக்கிறேன், பிரபத்தி பண்றேன் இப்படி வேணும் வச்சுக்கலாம். இது தேசிகன் திருவுள்ளம். அங்கே பெருமாளுக்கு அனந்தன்னு ஒரு திருநாமம். எப்படின்னு கேட்டா இடம் வஸ்து காலம் இந்த மூன்றினாலும் அளவில்லாதவர், இப்படிதான் இருப்பார்னு சொல்ல முடியாது, இவ்வளவுதான் இருப்பார்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல தான் இருப்பார்னு சொல்ல முடியாது. அப்ப ஏற்பட்ட அளவில்லாத அந்த பெருமாளுடைய திருவடி பாதுகைகளாலே அளக்கப்பட்டிருக்கு. இந்த பணவம் என்ற எழுத்தானது அகார உக்காரத்தை சேர்ந்து இரண்டு எழுத்துக்களாக என்றுமே ஒன்றை ஒற்று ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதபடி இருக்கு. அதனாலதான் திருப்பாணாழ்வார் அமிர்தாதிபிரான் சாதிக்கும் போது முதல் மூணு பாசனங்களில் பிரணவத்தின் அர்த்தத்தை வச்சர், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்ன ஆட்பழத்து விமலன்னு சொன்ன பாசனத்தில் முதல் எழுத்தானது அகாரம், முதல் பதத்துக்கு முதல் எழுத்தானது அகாரம். இரண்டாவது பாசனத்தில் உவந்த உள்ளத்தனாய்னு சொன்னர், உகாரத்தை வச்சர், பிராட்டி சப்தம் அங்கே ஸ்ரீ சப்தம். மூன்றாவது பாசனத்திலே மந்திபாய் வடவேங்கடவாமலை என்பதானது முதல் பதத்திலே மகாரத்தை வச்சர். இந்த அகாரம் உகாரம் ரெண்டுமே பெருமாளும் தாயாரும் அவளே பாதுகையாவும் இருக்கா, இந்த ரெண்டு பாதைகளும் ஒன்றோடு ஒன்றும் சேர்ந்தும் பெருமாளுடைய திருவடிகளை விட்டு என்றுமே பிரியாமல் இந்த லோகத்தை ரட்சிக்கிறது அப்படின்னு ஆச்சாரியால் திருவுள்ளம். இந்த பாதுகையை வந்து எவனொருவன் எட்டி பிடிச்சிட்டானோ அவன் பெருமாள் திருவடியை பிடித்தவனாகிறான்னு சொன்னான். மகாரம்னு ஒரு எழுத்து இருக்குன்னு சொன்னோம், இந்த பிரணவத்தை உண்டதான மகாரம் எழுத்து, அது ஜீவாத்மாவை குறிக்கிறது. இது மூன்றும் சேர்ந்து ஒரு கூட்டில் இருக்கு. இது ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு பெரிய விஷயம் எடுத்து சொல்ற சுவாமி தேசிகன் ரகசியத்தை சார்ந்த சாட்சிக்க, அதாவது பெருமாள் முன்னாடி போற வில்லு எடுத்துட்டு, பின்னாடி பிராட்டியான சீதை போறா, அதுக்குண்டா கடைசியில ஜீவாத்மாவும் லக்ஷ்மணனும் கூட தொடர்ந்து போயிட்டு இருக்க. இவா மூணு பேரும் அங்க ஒன்னாதான் இருந்தா. அப்போ இந்த மூன்று எழுத்தும் சேர்ந்தது பிரணவம், அகார உகாரம் அகாரம். அதுல துவந்தம் இரட்டையா இருக்கிறது வந்து அகாரமும் உக்காரமும். அப்படிப்பட்ட பாதுகையை நான் சேவிக்கிறேன், இதை அடைந்தவன் வந்து அவனுக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு சாய்கிறேன். இதுல இந்த ஆழ்வார் முதலான ஆச்சாரியர்கள் சதா சர்வகாலமும் எக்காலத்திலும் பெருமாளும் அவ ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பிரியாமல் இருப்பா. பெருமாள் சொல்றது ஆச்சாரியால் கேட்பா, ஆச்சாரியால் சொல்றது பெருமாள் கேட்பார். அப்படித்தான் அவளுக்குள்ள ஒரு சுவாதீனம். அப்படி இருந்தாதான் நம்மளை போல சாதா சாமானிய ஜீவாத்மாக்களை ரட்சித்து நல்ல கதி கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்துல பிரபத்தே பாதுகாரூபம் பிரணவச கலாத்வயம் அந்த முதல் பாசுரத்துல ஆச்சாரியாளுடைய இந்த பாசனத்துக்குண்டான தாத்பரியார்த்த கருத்தை அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த பாதுகாதேவி பொறுமைசாலியாகவும் தயை நிறைந்தவளாகவும் இருக்கா அப்படின்னு சொல்ற. மணிபாதுகையோருகம் முரஹரேகே மம நித்யம் விததாது மங்களானி அதிகிருத்த சராசரச்சரக்ஷாம் அனுபங்கா க்ஷமயோரிவாவதாரகா அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்ம ரங்கநாத பாதுகால முதல் பேஜில் வரும் கிரந்தத்தில் போட்டிருக்க. இந்த பாதுகை ஆரம்பித்த போது சிவ திருக்குழந்தை ஆண்டவன் இதை வந்து முதல்ல பிரிண்ட் பண்ண சொல்றதா, ஏன்னா பாதுகாதேவி தயைக்கும் அந்த பொறுமைக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்றவள், அதனால இது எல்லா சிஷ்யாலாத்திலையும் இது இருக்கணும், அந்த பாதுகையோட அனுகிரகம் இருக்கணும்ட்டு இந்த இடத்துல அத இன்னி வரைக்கும் பிரிண்ட் ஆயின்னு வருது. இந்த ரங்கநாத பாதுகா முதல் பகுதியிலே இந்த லோகத்தை ரட்சிப்பதற்கு பொறுமையும் தயம் இருக்கணும், அது ரெண்டும் சேர்ந்து இந்த பாதுகாட்டு இருக்கு அப்படின்னு சாய்க்கிறேன். இது ரெண்டும் ஒன்னை விட்டு ஒன்னு வந்து பிரியாது. பொறுமையா இருந்தாதான் தன்னுடைய தயாலே அனுகிரகம் பண்ணவும். ஆனா ரொம்ப கோபப்பட்டுட்டோம்னு வச்சுங்களேன், ஏதாவது தண்டனை கொடுத்துருவா, தயை போயிடும். ஆனாலும் ஒன்றுக்கொன்று விட்டுக் கொடுக்க முடியாமல் தயையை காட்டணும்னா பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தா ஸ்பான்டேனியஸாவே தயை வந்துடும். அப்படிப்பட்டவளா இந்த பாதுகாதேவி இருக்க, மம நித்தியம் விததாது மங்களாணி அப்படின்னு சாய்க்கிறார். இந்த ரெண்டு பாதகிகள் இவளெல்லாம் இந்த லோகத்திலே எனக்கு வந்து ஒரு குறைவில்லாத அளவற்ற உயர்ந்த போகங்களை கொடுக்கிறது, அது மட்டுமில்லாமல் மோட்ச சுகத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே விஷயார்த்தம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். மேலும் இந்த லோகத்திற்கு வாழ்க்கு ஒரு சில சமயம் நல்லது நடக்கிறது, ஒரு சில சமயம் கெட்டது நடக்கிறது, ஆபத்துகள் வந்துடுறது. சில சமயம் கர்மாவினாலே இல்ல பெருமாளாலே ஆபத்து ஏற்படுது, நமக்கு தண்டிச்சுடுவார். சில சமயம் நம்மளை வைத்த மனுஷாலாலையும் ஆபத்துகள் ஏற்படுது. இப்படிப்பட்டதான சரணவும் அணிபாதிகே முராரேக பிரணதான் பலாயிதும் பிரபத்தியமானம் விபதாம் விபதைவ மானுஷீனாம் பிரதிகாரம் இவையோத்வயம் பிரதீமகா அப்படின்னு மூணாவது ஸ்லோகத்தில் சாய்ச்சார். இந்த மனுஷாலாலும் தெய்வத்தினாலும் ஏற்படுகின்றதான அந்த சிரமங்கள் எல்லாமே இந்த பாதுகாதேவி இரட்டையா இருந்து நம்மளுடைய கஷ்டத்தை போக்கும் ஒரு அருமருந்தாக இருக்காள் அப்படின்னு காட்டுறார். ஒரு நல்ல ஆச்சாரியால பெற்ற ஒரு சிஷ்யனுக்கு எப்படின்னா பெருமாளாலையும் தொந்தரவு இருக்காது, மனுஷாலாலையும் தொந்தரவு இருக்காது. அப்படி இந்த பாதுகாதேவி இரட்ட வஸ்துவா இருந்து ரட்சிக்கிறா அப்படின்னு காட்டுறார். அடுத்தது இந்த ரெண்டு பேரா இருக்கிறத பார்த்தா என்ன தோன்றது, அசுராளுக்கும் தேவதைகளுக்கும் ஒருவருக்கு ஒருவர் எப்பயும் சண்டை நடந்துட்டே இருக்கும், ஆனா ரெண்டு பேருமே பெருமாளை சேவிக்கிறவா இல்லையா, ரெண்டு பேரும் பெருமாளோட பக்தி பண்றா, அவர்களுக்கு அவள் விஷயத்திலே சண்டை வராமல் இருக்கணும், ஒத்தற்கொத்த விரோதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணிட்டு இந்த பாதிகைய ரெண்டா படைச்சாராம். முரபின் மனுபாதிகே பவத்யோகோ விகிதோ நூனமசோ மிதோ விபாகா பஜதாம் அபரஸ்பர பிரியாணாம் அவிரோதாய சுரா சுரேஸ்வரானாம் அப்படின்னு ஸ்லோகம் அது. அதனாலே இவாளுக்குள்ள ஒரு பரஸ்பரம் விரோத மனப்பான்மை இல்லாமல் சக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு பெருமாள் திருவள்ளத்தினாலே ரெண்டு பாதகியாய் இவ அவதாரம் பண்ணிருக்கா அப்படின்னு காட்டு. அடுத்து நிறைய விஷயம் சாட்சியிலே வர, எம்பெருமான் அவன் திருவடி ஆசிரியச்சு வாளுக்கு வருகின்ற ஆபத்தை எப்படி என்றான் போக்குறான், எப்படின்னா சங்கயம் சக்கரத்தியம் திருக்கைகளில் ஏந்தி கொண்டிருக்கார் பெருமாள், திருவடிகளில் இரண்டு பாதைகளை சாத்தின்றிருக்கார். இந்த சங்கு சக்கரங்களை வந்து சேவிக்கும் போது எப்படி இருக்குன்னா சக்கரம் எப்படியே ஜோதி பிரகாசமா இருப்பார் சக்கரத்தாழ்வார், சங்கு வந்து சப்தத்தை ஏற்படுத்தும், அந்த சப்தத்தினாலே சகல லோகங்களுக்கும் கஷ்டங்கள் அடியோடு போய்விடும் இல்லையா. இப்ப பாரத யுத்தத்தின் போது எம்பெருமான் பாஞ்சசரணத்தை எடுத்து ஊதினர், அங்க சங்குடைய சப்தத்தை கேட்டுட்டே கௌரவ சேனல பாதி பேர் போயிட்டான். அப்போ இந்த பாண்டவாளுக்கு வந்து ஜெயம் ஓரளவு உறுதி ஆயிடுச்சு. அப்படி மற்றவா கஷ்டத்தை போக்கக்கூடியதானது இந்த சங்கலினுடைய சப்தம் இருக்கு, நாதம் இருக்கு அப்படின்னு நாத பத்தியிலே விஷயம் சாய்ச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இப்படி இந்த பாதிகள் நாம் வந்து ஸ்மரிப்பதாலேயும் செவிப்பதாலேயும் அவருடைய சப்தத்தினாலே சகல கஷ்டங்களும் போறது. அதனால் ஆழ்வாருக்கு யூட்டிலைஸ் பண்ணி சாய்க்கிறார், ஆழ்வாரை செவிப்பதனாலே நல்ல ஆச்சாரர் கிடைப்பதனாலும் நமக்கு வந்து அவருடைய நல்ல உபதேசத்தாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிறது அப்படின்னு தேசிகன் இங்க வந்து திருவுள்ள பத்திரார். அடுத்தது என்னன்னா இந்த ரெண்டு பாதிகையும் நம்ம சேவிக்கும் போது எப்படி இருக்குன்னா ஒரு காரியம் லோகத்தை நடக்கணும்னா பகவத் அனுகிரகம் முக்கியம், ஜாயமான கட்டாட்சம் முக்கியம், மனுஷாருடைய எத்தனம் ஒரு முயற்சி மானுஷ முயற்சி இருக்கணும், ரெண்டுமே வேண்டும், அதை போலே நீ இருக்க அப்படின்னு சாய்கிறார் தேசிகன். என்னன்னா இப்போ பகவான் நமக்கு சேவை கொடுக்கணும்னா பெருமாள் சேவை கொடுக்கறத காத்துன்னு இருக்கார், அனுகிரகம் பண்ணது காத்துன்னு இருக்கார். ஆனா நம்ம காத்தால எழுந்து தீர்த்தா மாட்டோம், அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு திருவரங்கன் சாமிக்கு போனாதானே பெருமாள் சேவை கொடுப்பார் இல்லையா? மூலஸ்தான ரங்கனை சேவிக்கணும்னா நம்ம போய் ஒரு எத்தனை பட்டவொடனே பெருமாள் சேவை கொடுக்குறான். அப்போ பெருமாள் சேவை என்ற ஒரு அனுகிரகம் வந்து ஜீவனுக்கு கிடைக்கும் போது ஜீவன் பண்ணக்கூடிய எத்தனமானது சன்னதிக்கு போக வேண்டியது. பெருமாளுடைய முக்கிய காரியமானது நமக்கு சேவை கொடுக்க வேண்டியது. பெருமாள் சகாயம் பண்றார், சேவை கொடுத்து சகாயம் பண்றார். அப்ப இந்த ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நம்மள மாதிரி சாமான்யமான மக்களுக்கு சேமத்திற்காக இந்த பெருமாள் செய்ய வேண்டிய வேலையையும் மனுஷன் செய்ய வேண்டிய வேலையும் இரண்டும் இரண்டு உருவெடுத்து வந்தது போலே நீ இருக்காகே பாதுகையே அப்படின்னு தேசிகன் வந்து சாய்கிறார் 766 ஸ்லோகத்தில். அதாவது இந்த ஜீவாத்மா வந்து எண்ணற்ற பாவங்கள் குற்றங்கள்லாம் பண்றது இல்லையா? எவ்வளவு பாவம் பண்றோம்? சில சமயத்தில் வந்து பெருமாளுக்கு இவனுக்கு எப்படியா தண்டனை கொடுக்கணும்னு திருவுள்ள பத்தர், ஆனா பக்கத்திற்கு கூடியதான மகாலட்சுமி அந்த பூபிராட்டியும் திருவடியில் இருக்கக்கூடியதான பாதகைகளும் பெருமாளுக்கு அந்த கோபத்தை வராம ஜீவாத்மாவில் கோபம் வராம பண்ணி அவர் ஒரு சாந்தப்படுத்தி ஒரு புருஷகார ஒரு சிபாரிசு பண்றா நமக்கோசரம். இப்படி இந்த பாதைகள் எல்லாம் இல்லன்னா நம்மள மாதிரி சாமான்யமா இருக்கக்கூடிய பாபம் பண்ணவாள கதி என்ன? அதனாலே தாயார்கள் சிபாரிசு செய்வது போலே நீயும் பெருமாளத்தை சிபாரிசு பண்ணி அவள் கோபத்தை போக்கி எங்களுக்கு நல்ல சௌக்கியத்தை கொடுக்கிறாய், பெருமாளுடைய தண்டனை தண்டதரனான பெருமாளுடைய தண்டனையிலேருந்து எங்களை தப்ப வைக்கிற அப்படின்னு பாஸ்வயோ சரசிதா வசுந்தரே பாதயோச்ச மணி பாதுகே யுவாம் சந்நிகரிஷத நஜேத் மது விஷகா கிம் கரிஷதி கிருதா கசாம் கணஹா அப்படின்னு 767 ஸ்லோகம். அடுத்தது இந்த பாதகை எப்படி இருக்கு அப்படின்னா அபவித்ரை அடுத்தது பவித்ரை அதை போல இருக்கேன்னா அது எப்படின்னா ரெண்டு விஷயம் இங்க பகவானுடைய தியானத்துக்கு பவித்ரை என்னன்னு பெயர். சாஸ்திரனை கொண்டு எம்பெருமானை நாம் அடைய வேண்டும், அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை தீர்மானிப்பது அபரவித்யை பரவித்யை அபரவித்யைன்னு சொன்னான். இந்த வித்தைனா என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் தேசிகன். வித்தைனா ஞானம் அறிவுன்னு அர்த்தம். சாஸ்திரங்களை கொண்டு அறிய வேண்டிய விஷயங்களை அது என்ன சங்கதின்னு தெரிஞ்சுட்டு பெருமாளை தியானம் செய்தோ அல்லது பிரபத்தி பண்ணியோ, பிரபத்தி என்பது பெருமாள்கிட்ட கெஞ்சி கேட்டு நான் தாசபுதன் சுவாமி அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கறதுதான் பிரபத்தி. அந்த சங்கதிகள் நம்மளால செய்ய முடியாட்டா இவனுக்காக நல்ல ஆச்சாரியால் பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி இவனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். இந்த விஷயம் ரெண்டும் அபரவித்தை பரவித்தைன்னு சொல்றாரு. அதே போல இந்த ரெண்டு பாதையும் இருக்கேன்னு சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகத்தில் அற்புதமா சாக்குறார். அடுத்தது இந்த பாதுகை ரெண்டும் சக்கரவாக பட்சிகள் போல இருக்கே அப்படின்னு. ரங்கசீவனி ரதாங்க லக்ஷ்மணா சிந்தையாபி தபனீய பாதுகே சாபதோஷ சமனாய தத்பதே சக்கரவாகமி தினம் கிருதாஸ்பதம் அப்படின்னு. சக்கரவாக மிதுனம், மிதுனம் ரெட்டை நடத்தும். இந்த பாதுகா ரெண்டு விதமா இங்க இருக்கு. எம்பெருமான் ராமாவதாரம் பண்ணர், சீதையை விட்டு பிரிஞ்சுட்டார். அந்த துக்கம் வந்து பெருமாளால வந்து தாங்கிக்க முடியல. ஹே சீதே ஹே சீதே, 10 கால பிரிவு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும். அதனால பார்த்தா சில வஸ்துக்களை சபிச்சுட்டு வரான் பெருமாள். ஏதாவது இந்த சக்கரவாகம் என்ற பட்சிகளுக்கு ராத்திரியிலே அந்த ஆண் பட்சிக்கும் வெண் பட்சிக்கும் ரெண்டும் சேரக்கூடாது. குயிலானது தன்னுடைய தாய்கிட்ட வளரக்கூடாது என்றும், செண்பக புஷ்பம் அது வந்து வண்டு தொடக்கூடாதுனும், சந்தன மரத்தில் போய் சர்ப்பம் குடியிருக்க வேண்டும் என்றும், அந்த சர்ப்பமானது காற்றை வந்து ஆகாரமா உட்கொள்ள வேண்டும் என்றும், சந்தனக்கு நடுவில் கருப்பு இருக்கணும்ன்ற பெருமாள் வந்து ஒரு சபிக்கும் திருவுள்ளத்தை இருந்தார் அப்படின்ட்டு ஆச்சாரியால் இங்க வியாக்கியானம் பண்றார். கோபம் சாபத்தினால் வந்த கெடுதி, அதை போக்கடிக்கிறது யாருன்னா இந்த பாதுகைன்னு சொல்ல வரா கடைசியில. இப்படிப்பட்ட பெருமாள் திருவடிகளிலே நீங்கள் ரெண்டு பேரும் தேவிகளாய் இருந்து அந்த சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக வந்து அமர்கின்ற சக்கரவாக பட்சிகள் போலே இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிற. ஸ்ரீரங்க சீமனி ரதாங்க லக்ஷ்மணகா சிந்தையாமி தபனீய பாதுகே சாபதோஷ சமநாய தத்பதே சக்கரவாகம் இதுனம் கிருதாஸ்பதம் அப்படின்னு அழகா தேசிகன் சாய்க்கிறேன். அடுத்தது இந்த பாதுகை இரட்டையா இருக்கு எப்படி இருக்குன்னா, தட்சிணாயனம் உத்தராயணம் போல இருக்கிறீர்கள் அப்படின்னா, லோகத்துக்கு வந்து இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அடுத்தது ரங்கநாத பதயோர் அலங்கிரியா ராஜதே கனக பாதுகாத்வயி தத்விபூதி சச்சந்த சம விபாகமாஷிதா சந்தத சமவிபாகமாஷிதா சமவிபாகம் அப்படின்னு நமக்கு தெரியும். லோகங்கள் வந்து 14 லோகங்கள், அதல விதல சுதல பாதாள அப்படி 14 லோகம் பூமியில. மேல வந்து 7 லோகம் இருக்கு, கீழே 7, மேல 7, மொத்தம் 14 லோகங்கள். இது மூன்று பிரிவா இருக்கு, கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தகா கிருத்தகம்னு சொல்லுவா பிரிவாய்த்த. இது வந்து இது பிரம்மாண்டங்களுக்குள்ள அடங்கி கிடக்கு. இது என்ன கணக்குன்னு நம்மளால இந்த மனுஷ புத்தியாலே நம்ம வந்து கணக்கிட முடியாது. இந்த 14 லோகத்துக்கும் லீலா விபூத்தின்னு பேர் வச்சிருக்கான் பெரியவா. இது ஒரு காலம் பெருமாள் நியமிச்ச காலம் மட்டும் இருக்கும், அப்புறம் பிரளயம் வந்துடும். பெருமாள் புனகா எல்லா லோகத்தையும் சிருஷ்டி பண்றார். அதற்கு மேல இது எல்லாத்தையும் தாண்டி என்றுமே அழிவில்லாததும் சாஸ்வதமானதும் நிர்தோஷகமாகவும் இருக்கக்கூடியதான ஒரு லோகம் இருக்கு. அதுதான் ஸ்ரீ வைகுண்ட லோகம், பரமபதம், கலங்கா பெருநகர், அந்தவிலாத பேரின்ப நகரம். இப்படி எல்லாம் ஆழ்வாராதிகள் சொல்லியிருக்கா அந்த லோகத்துக்கு. அதுக்கு நித்திய விபூதினு பெயர் வச்சிருக்கா பெரியவா. சரியா? அதனாலே இந்த இதனுடைய விபாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த லீலா விபூதி 4 பாகத்துல லீலா விபூதி மட்டும் ஒரு பாகம், அதாவது கால் பாகம்னு சொல்றோம். இந்த நித்திய விபூதி வந்து முக்கால் பாகம்னு சாஸ்திரம் சொல்றது. அப்பனா வைகுண்டம் தான் 14 லோகத்தோட பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லையா. இந்த ரெண்டு பாதுகாப்பு சேர்ந்து என்ன பண்றா அப்படின்னாக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 3:1 ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல இது இருக்கு, 1% லீலா விபூதியும் 3 பங்கானது நித்திய விபூதியும் இருக்கிறத சமபாகமாக்குறானா இந்த பாதுகா ரெண்டு பேரும் சேர்ந்து சம விபாகம் ஆஷ்ரிதா அப்படின்னு சொல்ற. இந்த ரெண்டு பாதிகளும் பார்த்தா அப்படி இல்லாமல் எப்படி 3:1 என்ற சதவிகிதத்திலே இல்லாமல் 2 விபூதிகளும் சரிசமமாக பண்ணுகிறாய். ஏன்னா ஆச்சாரியர்கள் ஸ்தானத்துக்கு பாதையை கொடுத்துட்டான், நல்ல ஆச்சாரியா நமக்கு கிடைச்சாக்கா 2 விபூதிகளும் நமக்கு கிடைச்சிடுமோன்னு அதுக்கோசரம் உருவகப்படுத்தி சாய்கிற சுவாமி தேசிகன் இங்கு. அடுத்தது இந்த பாதைகள் ரெண்டும் ஸ்மிருதியும் ஸ்ருதியும் போல இருக்கு, வேதமாயும் இதிகாசமாயும். வேதம்னா என்னன்னா சதுர்வேதம், ருக்கஜிசாம அதர்வண வேதம், அப்புறம் தனுர்வேதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்புறம் வைத்திய சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்மிருதிகள், ஸ்மிருதினா இதிகாச புராணாதிகள், 18 புராணங்கள் இருக்கு, இதை போல நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். பெருமானுடைய திருஷ்டியிலே சகலருக்கும் ஒரே விதமான அனுகிரகம். அனுகிரகம் வந்து ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் ஆறு, எதனால நம்முடைய கர்மாவினாலே ஆறுது. எம்பெருமான் இந்த பாதுகை பயத்தை, துவந்த பாதுகையை சாத்தின்றி எழும் போது சாதாரணமான நாலுகால் பிராணிக்கும் சரி, நம்மளை போல இருக்கக்கூடியதான ஜீவாத்மா பிரபக்தி பன்னெண்டுபாளுக்குமானது அனுகிரகம், ஒரே அனுகிரகம் தான். இந்த பெருமானுடைய திருவடிக்கு சரியான அளவாயும் பொருத்தமாயும் இந்த பாதுகை பொருந்திருக்கு. வேதத்திற்கு ஒத்து இருக்கு, ஸ்மிருதிக்கும் ஒத்துன்னு இருக்கு. அது ரெண்டு பேரும் ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டு நமக்கு வந்து சைட் பை சைடு ரயில்வே டிராக் வரை வந்துட்டே இருக்கும். ரெண்டையும் அனுசரிச்சு தான் பெரிய அனுஷ்டானம் பண்ணுவார். அதை போலே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஆஜ்ஞாம் ஸ்ருதி ஸ்மிருதிமயீம் அவதாரயாமி அப்படின்னு 772 ஸ்லோகத்தை சாதிச்சார். அடுத்தது இந்த பாதுகள் எப்படி அனுகிரகம் பண்றா நம்மள மாதிரி சாதாரண மனுஷாக்குன்னா, பெருமாள் நடக்கும்போது இடது கால் முன்னாடியும் வலது கால் பின்னாடியும் திருப்பி வலது கால் முன்னாடி இடது கால் பின்னாடி நடந்து போவே, அதை பாதுகாத ஏழு இருக்கா. இந்த உலகத்தை நான் முன் சென்று ரட்சிக்கிறேன் என்று வலது திருவடியும், இல்ல இல்ல நான் முன் சென்று ரட்சிக்கிறேன் என்று இடது திருவடியும் போட்டி போட்டுண்டு நம்மளை காப்பாற்றுவேன் போட்டி போட்டு போற மாதிரி இருக்கு. விஸ்வோபகார அதிருகித்ய விகார காலேஷு அந்யோன்யத பிரதமமேவ பரிஸ்புரந்தியோஹோ திருஷ்டாந்தயந்தீவயோஹோ மணிபாதரக்ஷே திவ்யம் ததேவ மிதுனம் விவிஷன் நிவேஷ்யம் அப்படின்னு, திருஷ்டாந்தயந்தி யுவயோகோ மணிபாதரக்ஷே அப்படின்னு சாகிற சுவாமி தேசியன். மிதுனம் திவிஷன் நிவேஷ்யம் நிஷேவியம், நான் முன்னே நீ முன்னேன்னு போட்டி போட்டுன்னு காப்பாத்த போற, ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த ரோகத்தை ரசிக்கக்கூடியத நான் பெருமாள் தயார் மாறி இருக்கு அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் சொல்றா. இந்த லோகத்தை காப்பாத்து பெருமாள் வந்து அநேக ரூபமாய் அவதாரம் பண்ற. அவளுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் போட்டி, கிருஷ்ணனா நான் வந்து இந்த உபகாரம் பண்றேன், ராமனா இந்த உபகாரம் பண்ண, நரஹரியா வந்து இந்த உபகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுன்னு அவதார ஸ்திதியிலே பெருமாள் எப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொருக்கு நிறைய அனுகிரகம் பண்ணாலும், அதை போலே அனுகிரகம் பண்ணுவதே முழு மூச்சாக கொண்டு நீங்கள் இருவரும் நான் நீ என்று போட்டியிட்டு ஜீவாத்மாவை ரட்சிக்கிறீர்கள். திவ்யம் ததேனு மிதுனம் டிவிஷன் நிஷேவியம் சாட்சியர் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் அற்புதமான ஸ்லோகம். அடுத்த இந்த பாதுகையும் பெருமாள் திருவடியும் ரெண்டாக இருக்கத பார்த்தாக்கா, பெருமாளுக்கு ரெண்டு திருவடி அதனால ரெண்டு பாதுகை. பெருமாள் வந்து ஒரு 1000 திருவடியோட ஒரு அவதாரம் பண்ணனும், 1000 பாதுகையா மாறுறது. இது பாதுகையினுடைய விஷயத்தை ஏற்கனவே இது மாதிரி ஸ்லோகம் சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன். துவாமேவ யத்த சரணம் பரமஸ்ய பும்சக தத்தத்விதா ஸ்திதபதி மணிபாதிகேத்வம் எத்தைவ தசையதி தேவி சகசிரபாத்வம் தத்ராபி நூனமசி தரிசிதாவதாத்மா தரிசிதாவதாத்மா. 1000 திருவிட பெருமாள் என்றார், 1000 பாதுகையா மாறாய்வா. 2 திருவிடியோடு இருந்தா 2 திருவிடியா மாறிக்கிறா. சின்னதா இருந்தா சின்னதா ஆறா, பெருச பெருமாள் பெருசாக இருந்தா பெரிய திருவிடியா மாறிக்கிறா. அதனால எலாசிசிட்டி ஜாஸ்தி வாழ்க்கை. திருக்கோயில்ல எம்பெருமாள் 2 திருவடியோடய சேவை சாதிக்கிறார், அதனால 2 பாதிகா எழுந்திருந்து ரெட்டையா இருந்து மிதுனமா இருந்து நமக்குவா அனுகிரகம் பண்றா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ததனந்திரம் பிராத சந்தியாகவும் சாயம் சந்தியாகவும் நீங்களே இருக்கீங்கோ, அதை போல இருக்கீங்கோ, சந்தியா காலங்கள் போல் நீங்க இருக்கீங்கோ அப்படின்னு சாதிக்கிறார். முன்ன பின்னாடி நடந்து போறது பாதுகா, ஒரு பாதுக முன்னாடி ஒரு பாதுக பின்னாடி வருது, திருப்பி ஒரு பாதுக முன்னாடி போது அடுத்த பாதுக பின்னாடி வருது. எப்படின்னா காத்தால சூரியோதயம், சாயத்துல சந்திரோதயம், இந்த சந்திரோதயம் முடிஞ்சு உடனே திருப்பி புனகா சூரியோதயம், அப்புறம் சந்திரோதயம், மாறி மாறி வருது இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி இவாளும் வந்து மாறி மாறி இருக்கிறது எப்படின்னா, பிராத சந்தையாகவும் சாயம் சந்தையாகவும் இரண்டு சந்தியா காலங்களாக நீங்க இருக்கும்படி சேவை சாதிக்கிறங்கோ அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். அடுத்தது ஸ்ரீமத் ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணனான கானகத்துக்கு கூட்டின் போற யாக சம்ரக்ஷணத்துக்கு தாட்டக வதமாச்சு. சிறு சிறு பசங்க வந்து பசங்களுக்கு பசிக்க போகுது, பயம் இருக்கு மனசுல. அதனாலே பலை அதிபலை ரெண்டுமான வித்திய அவளுக்கு உபதேசம் பண்ற விஸ்வாமித்திரர், இது அனுஷ்டானம் பண்ணிட்டு வாங்கப்பா, உங்களுக்கு எந்த சமமும் இருக்காது அப்படின்னு சொன்னார். அவளும் ராமலட்சுமணன் ரெண்டு பேரும் அந்த மந்திரத்தை சிறிதா வகித்து அனுஷ்டிச்சா, அதனால எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தது அவளுக்கு, சமம் இல்லாமல் இருக்கு. பலை அதிபலை மந்திரத்தை போலே நான் உன்னை நினைக்கிறேன் சுவாமி தேசிகன், விசிந்தயாமின்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன். அசாந்த சஞ்சரணயோகோ நிஜசம் பிரயோகாது அம்லானதாம் சரண பங்கஜயோ திசந்தியௌ மான்யயுவாம் ரகுபதேர் மணிபாதரக்ஷே வித்யே பலாம் அதிபலாம் ச விசிந்தயாமி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சாய்ச்சார். இப்படி ராமலட்சுமணன் போலவும் இருக்கா, அது பல அதிபலை மந்திரம் போல ஒரு வித்தையை போல இவா இருக்கா அப்படின்னு, அதை போல சகலருக்கும் அந்த மந்திரம் எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுமோ அதே போல சகலருக்கும் நீ அனுகிரகம் பண்றமா அப்படின்னு பாதுகையை வந்து சொல்ல சுவாமி தேசிகன். அப்புறம் பக்தியோகம் பண்றவாளுக்கு என்ன பண்ணணும், அவளுக்கு ஞானம் கர்மம் வேணும், கர்மயோகம் பக்தியோகம் ஞானயோகமாம் இருக்க, கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் மோட்சம் கிடைக்கிறதுக்கும் இந்த பாதுகா தேவிகள் ரெண்டு பேரும் வந்து சேத்துவா இருக்கான்னு சாய்கிறேன் சுவாமி தேசிகன் சில ஸ்லோகங்களிலே. அடுத்தது இந்த லோகத்திற்கு வந்து ராஜாக்களா இருக்கீங்கோ அப்படின்னு சொல்றேன். பெருமாள் வந்து ரொம்ப உயர்ந்தானவர், பெருமாள் திருவடிகளை வந்து இந்த பாதுகாதேவை தாங்கின்னு இருக்கா, வேதம் ஸ்பிதி புராணம் போல இருக்கீங்கோன்னு முதல்ல சொன்னார். ஆனா இந்த லோகத்துக்கு வந்து எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ராஜாவான உருவம் ரெண்டா இருக்கு, அதனால ரெண்டு ராஜா போல இருக்கீங்கோ அப்படின்னு, ராஜா துவயம் அப்படி இருக்குன்னு காட்டுற சுவாமி தேசரிங்க. இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். இது ஏன்னா ஆச்சாரியால் ஒரு ஆச்சாரியர் இருந்தா அந்த லோகத்தை திருத்த முடியாது. அநேக ஆச்சாரியால் பெருமாளே பீதவாளி பிரான் வந்தார், நமக்கு எல்லாம் கீதை கொடுத்தார், அப்புறம் நமக்கு வந்து சுவாமி நம்மாள் அறுபத்தாறும், அப்புறம் நாதமணிகள் ஸ்ரீ ஆள வந்தார், பாஷிகாரர் சுவாமி தேசிகன், அப்புறம் வந்து ஸ்ரீமட்டம்னு ஒரு பிரிவு ஏற்பட்டது பரகால மட்டம், அப்புறம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவநாசரம் போல பிரிவு வந்து வைஷ்ணவத்தை காப்பாற்றத்துக்கு இந்த ஜீவாத்மாவை எல்லாம் கடை தேர்த்தி வைகுண்டத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஹேது பண்ணா எல்லாரும் சேர்ந்து. அப்படி அரசாட்சி ஒன்னா இருந்தாலும் அநேக விஷயம் அநேக ராஜாக்கள் போல் நீ இருக்க, ஏன்னா ஆச்சாரியால் வந்து பெருமாள் ஒத்தராயிருந்தாலும் ஆச்சாரியால் அநேகம் பேர் சம்பிரதாயத்தை, அப்பதான் அவருடைய அனுகிரகமானது பரவி எல்லாரையும் நந்து நக்கதிக்கு கொண்டு போக முடியும். அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தை யோகமாகவும் க்ஷேமமாகவும் நீ இருக்கு, யோக க்ஷேமம் சுதரித வச்சாது மூர்த்தி மக்னௌ யுவாம் நகா மூர்த்தி மக்னௌ யுவாம் நகா அப்படின்னு சாய்க்கிறது. யோகக்ஷேமம் சேர்த்து சொல்றோம் நம்ம, யோகமாகவும் இருக்க, யோகம் இல்லாத வஸ்துக்கு க்ஷேமம் கொடுக்கக்கூடியதா இருக்க அப்படின்னு சொல்றேன். இந்த பார்த்தா அந்த ரெண்டு உருவம் போல இருக்குன்னு தேசிகன் சாய்க்கிறேன். அடுத்தது என்னன்னா, இந்த ஜீவாத்மா வந்து சில பேர் புண்ணியம் பண்றான், சில பேர் பாபம் பண்றான். ஆனா வைகுண்டமானது எப்படி கிடக்கும், பத்த ஹரிபாத யுகளம் யுகளம் தபனீய பாதிகே இவையோகோ மோசயதி சம்ஸ்கிருதானாம் புண்ணியா புண்ணியம் அசிங்களா யுகலம் அப்படின்னு. அதாவது பெருமாளுடைய சாஸ்திரமான பதத்துக்கு மோட்சத்தை போகணும்னா புண்ணியத்தையும் ஒழிக்கணும் பாபத்தையும் ஒழிக்கணும். அந்த புண்ணியமான பாப இரண்டு பொன் விலங்கையும் இரும்பு விலங்கையும் வெட்டினாதான் நமக்கு வந்து சிறை விடுத்து பெருமாள் திருவடி கிடைக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் பெருமாளுடைய திருவடிகளையும் பிடித்துக் கொண்டு அந்த பாதுகையை சரணடைந்தவாளுக்கு புண்ணியம் பாபம் ரெண்டு விலங்கையும் வெட்டி எடுத்துட்டு இந்த அழிவில்லாத பகவானுடைய ஸ்தானத்தை வந்து நீங்க கொடுக்கறீங்க, அதான் மோட்சம் இவாள் கொடுக்கறா அப்படின்னு சாய்க்கிற பெருமாளுடைய நிலையான லோகமான சிவிகுண்டத்தை அடைய ஹேது பண்ற இந்த ஜீவனாலே செய்யப்பட்டதான பாபம் நரகத்தை உண்டு பண்றது, புண்ணியம் வந்து சொர்க்கத்தையும் மற்ற இச்சா வஸ்துக்களையும் கொடுக்கறது. அது வந்து புண்ணியம் இருக்க வரைக்கும் கிடைக்கும், அப்புறம் நரகத்தை தள்ளிடுவார். அப்படிலாம் பண்ணாம அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் என்று திருச்சின்னமாலையிலே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயத்தை இந்த பாதுகாக இந்த ஸ்லோகத்தில் எழுகிறார். புண்ணியா புண்ணியம் அசிருங்கலாயுகலம். இப்படி ஜீவாத்மாவுடைய புண்ணிய பாபங்களை வெட்டி எறிந்து சாஸ்வதமான பதத்தை கொடுக்கக்கூடிய சக்தியானது இந்த பாதுக துவயத்துக்கு இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாய்ச்சி இந்த துவந்த பத்ததியை பூர்த்தி பண்ற. அடுத்தது சன்னிவேச பத்ததி நமக்கு வந்து 25வது பத்ததி அவதாரம் பண்ண போறது, அதை நாளை உபன்யாசத்தை கேட்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.